kita dum dum ta dina kita ta kita ta kita dum ta kita dum dum ta dina kita ta kita ta kita மேல வந்து ஒருவன் இங்கே மேல வந்துட்டா அவன் ஆடும் ஆட்டம் தாங்க முடியலே. வீடு வந்து வசதியான வாழ்வு வந்துட்டா அவன் அடுத்தும் பாடு தூங்க முடியலே. வேலை கேட்டுத்தான் நாங்க ஆட்டம் ஆடுறோம், பாட்டம் தீரத்தான் ஏறம் பாட்டு பாடுறோம். கொண்டாங்க மேலதாள நாத ஸ்வரம் நாத ஸ்வரம், சித்திரி பித்திரி டண்டி சித்திரி பித்திரி டண்டா சித்திரி பித்திரி டண்டி சித்திரி பித்திரி டண்டா. மேல வந்து ஒருவன் இங்கே மேல வந்துட்டா அவன் ஆடு ஆட்டம் தாங்க முடியலே. வீடு வந்து வசதியான வாழ்வு வந்துட்டா அவன் படுத்து பாடு தூங்க முடியலே. ஆமா சாப்பாடு இல்லைன்னாங்களுக்கு பண்பு இருக்கோ, அது சும்மா கிடைச்சதுன்னா அந்த தெம்புல தான் வம்பு வளர்க்கும். பாக்கெட்டு காலி இன்னா நம்ம பசங்க கிட்ட பணிவு இருக்கோ, பணம் பையில் புரண்டதுன்னா அவன் மண்டையிலே கொம்பு முளைச்சோ. செல்வங்கள் கொண்டாடும் சீமானா மாறுனா கர்வங்கள் கொள்ளாம வாழணும். சாப்பாடு இல்லாம கூப்பாடு போட்டத காப்பாத்தி நெஞ்சோட வைக்கணும். மென்மேல நீயும் முன்னேறும் போது பண்பாடு மேல ஏற வேணும். அட நோட்டுக்கள் கண்டாலே ரூட்டுக்கள் மாறாதே. மேல வந்து ஒருவன் இங்க மேல வந்துட்டா ஆடு ஆட்டம் தாங்க முடியல. வீடு வந்து வசதியான வாழ்வும் வந்துட்டா அவன் படுத்து பாடு தூங்க முடியல. கல்யாண பந்தலிலே கை பிடிச்ச பொண்ணு இருக்கு, அவ முந்தான முடிச்சின்னிலே புது மாப்பிள்ளையின் கண்ணு இருக்கு. அஞ்சாறு புள்ள குச்சி பெத்து போடுகிற எண்ணெய் எதுக்கு. நம்ம சத்காரு சொன்னபடி ரெண்டு பெத்தெடுத்தா போதும் நமக்கு. எப்பாடு பட்டாலும் நிப்பாட்ட வேணுங்க இல்லாட்டி வீடன்ன ஆவது. அம்மாடி ஏழைக்கு ஏழட்டு புள்ளையா எங்கேதான் சோத்துக்கு போவது. ஒன்னோடு ரெண்டு கண்ணாக பெத்தா என்னாலும் நல்லா வாழலாமே. அட யார் சொல்லி என்னாச்சு ஊர்கட்டு போயாச்சு. வேல வந்து ஒருவன் இங்க மேல வந்துட்டா ஆடு ஆட்டம் தாங்க முடியல. வீடு வந்து வசதியான வாழ்வும் வந்துட்டா அவன் படுத்து பாடு தூங்க முடியல. வேலை கேட்டுத்தான் நாங்க ஆட்டம் ஆடுறோம், பாட்டம் தீரத்தான் தினம் பாட்டு பாடுறோம். கொண்டாங்க மேலதாள நாத சொரம் நாத சொரம், சிப்பிரி பிப்பிரி டண்டன்னக்கடி பிப்பிரி பிப்பிரி டண்டா சிப்பிரி பிப்பிரி டண்டன்னக்கடி சிப்பிரி பிப்பிரி டண்டா.